சிங்கார தேருக்கு சேலை கட்டி சின்ன சின்ன இடையினில் பூவை கட்டி தெரு தெருவாக அதை நடக்க விட்டா இந்த சின்னஞ்சிறு மனசுகள் என்னாகும். ஆஹா சின்னஞ்சிறு மனசுகள் என்னாகும். சிங்கார தேருக்கு சேலை கட்டி சின்ன சின்ன இடையினில் பூவை கட்டி தெரு தெருவாக அதை நடக்க விட்டா இந்த சின்னஞ்சிறு மனசுகள் என்னாகும். ஆஹா சின்னஞ்சிறு மனசுகள் என்னாகும். கழுத்துக்கு சங்கிலியும் போட்டு விட்டு மெல்ல மெல்ல ஆட விட்டா என்ன ஆகும். மெல்ல மெல்ல ஆட விட்டா என்ன ஆகும். தங்கு வெள்ள கழுத்துக்கு சங்கிலியும் போட்டு விட்டு மெல்ல மெல்ல ஆட விட்டா என்ன ஆகும். மெல்ல மெல்ல ஆட விட்டா என்ன ஆகும். கொள்ளையோ கொள்ளை என்று உள்ளமே மது உண்டு தள்ளாடி தள்ளாடி நடமாடும். ஆஹா தள்ளாடி தள்ளாடி நடமாடும். நன்றி.